நீ எழுதின கவிதை ரொம்ப நல்லா இருக்குடி. மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே என் அன்பே. மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன். உறங்காமலே உணரலை வரும் இதுதான் ஆரம்பம், அடடா மனம் பறிபோனதே அதில் தானு இன்பம். காதல் அழகானதா இல்லை அறிவானதா, காதல் சுகமானதா இல்லை சுமையானதா, என் நண்பே என் நண்பே. மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன். நீ வந்தது மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம், நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம், என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்து நான் என்னில் சுவாசம் வரும் என் நண்பே என் நண்பே. மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் நண்பே என் நண்பே என் நண்பே. என் நண்பே.